na na na na na na na na na na na na na na. Excuse me, girl, I'm gonna tell you something. Oh, please don't mind, I wanna make your phone ring. You got me galloping all over the party. You made this clean, so I wanna supercut it. Patrigan, Patrigan, wanna say trigger, say trigger, got the Ketrigan, Ketrigan, and many questions. Katripan, Katripan, Nana, Putrigan, Putrigan, Pasa, Vetrigan, Vetrigan, I just have my attention. அருகில் தலைக்க விழுந்தனா உம்மனை விற்பதி பண்ணா நீ பதவி எடுத்து என்னன்னு யூ ஹாட்டி பரப்பியா நீ தானே செம ஹாட்டு மாமன் தான் ரொம்ப கேட்டு உங்க காஜா ஸ்வீட்டு பாடி என் காதலி போட்டாய் பச்ச தாவணி உன் கண்கள் அது சாவடி உன்னை ஒரு முறை பல முறை ரசிச்சேண்டி அருகில் கொஞ்சம் வாயம்மா உரிச்சு பிடிச்சு விளாடவாமா ரெண்டு பேரும் சேர்ந்து காத பண்ணலாமா கண்ணது இருக்கமாச்சோ ஹரி உருதறிய ரத்தம் உன்ன முத முதலா கோவில் பார்க்கும் போது நீ தானே எந்த மனைவி என்று நெஞ்சு கிடைக்க பார்க்க பச்சனு தங்கமே உன்னை பார்த்த பின்பு கருப்பு மேகம் கூட வெளிச்சம் விட்டு தானே சிரிக்குதே சிரிக்குதே என் கனவில் வந்து முத்தம் தரும் போது எல்லா மாமனுக்கு லைட்டா எப்ப பிடிக்குதே பிடிக்குதே முன்னாடி பார்த்தாலும் கால் ரெண்டு ஷேக்கிங் மம்மி பார்த்தாலும் ஒரு ஸ்பூன் பிரேக்கிங் தங்கச்சி பஜாரு அவளுக்கு என்ன காண்டாம் அண்ணன் ரெண்ட பார்த்தாலே சில்லாக்கிடும் காதலி போட்டாய் பச்ச தாவணி உன் கண்கள் அது சாவடி உன்னை ஒரு முறை பல முறை ரசிச்சேனி அருகில் கொஞ்சம் வாயம்மா முட்டலகி கண்ணலகி கண்ணால மயக்கி போற லிப்ஸ் இந்த ஸ்ட்ராபெரி படமா பக்கம் கொஞ்சம் வந்தாட்டி என்ன இடுப்பில் இருக்கும் அடிப்பு தேவை எனக்கு கண்ணாடி ஒரு ஃபிளை கிஸ் கொடுத்த பாரு விடுவேன் நானு காத்தாடி காதலி போட்டாய் பச்ச தாவணி உன் கண்கள் அது சாவடி உன்னை ஒரு முறை பல முறை ரசிச்சேன்டி.